ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. പ്രഭാവബദ്ധതയുടെ 49th ശ്ലോകത്തിലെ ഭരതനാണവൻ നീ മിക്ക ദയാഗുണം പൊരുന്തിയവളാകയാലേ തൻ തലைமே பாபசுமை விழுந்துட்டேன்னு ரொம்ப வருந்தி காட்டுக்கு வந்து ராமனை பிரார்த்தித்து நாட்டுக்கு எழுந்தருளும்படி பிரார்த்தித்தும் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்றதான ஒரு வியாஜத்தினாலே தான் வர முடியாது என்று அவன் சொல்ல, பிறகு வசிஷ்டர்னுடைய தூண்டுதலின் பேரில் ஹே பாதுகையே, உன்னை தன் தலைமேல் எழுந்திரளப் பண்ணிக் கொண்டு நந்தி கிராமத்திலே சிம்மாசனத்திலே எழுந்திரளச் செய்து அதை ஆராதித்து தன்னுடைய பாப சுமைகளையெல்லாம் போக்கிக் கொண்டான். அப்படிப்பட்ட அந்த பாதுகையை அடியேனும் உபாசிக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் மிக அற்புதமாக அந்த 49th ஸ்லோகத்திலே கூறியிருந்தார். அதை அனுபவிப்போம். அதற்கு மேலே 50th ஸ்லோகமாக சூடா கபால விதிசங்கதோஷம் விஷ்ணுவர்யாஹரகேசவபாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூஷணஸ்த்வா. அதாவது இந்த 50th பாதுகா சகஸ்ர இந்த பத்மதியினுடைய ஸ்லோகத்துக்கு ஹே கேசவ, ஹே கேசவ எம்பெருமானே, பாதரக்ஷே வாராய் அந்த கேசவன் பெருமானுடைய பாதுகைகளையே பாலேந்து அந்த மூன்றாம் திரை இளமையான சந்திரனை விபூஷணஹா தனை தன்னுடைய சிரசுக்கு ஆபரணமாக அலங்காரமாக கொண்டிருப்பதான அந்த சிவபெருமானவர் விஷ்ணுபத்யங்கிறதுனாலே இங்கே கங்கையை குறிப்பிடுகிறார் நம் சுவாமி தேசிகன். சூடா அந்த சிரசிலே இருக்கின்றதான கபால மண்டையோட்டோடு உண்டாகின்றதான ஒரு தொடுதலினாலே சம்பந்தத்தினாலே உண்டானதான தோஷம் அந்த அசுத்தியை விமோச்சு இவ அதை ஓக்கடிப்பது போல கிருத பண்ணப்பட்டிருக்கிறதான ஆதரஹாசன்னு அந்த அதிகமான அன்பை பிரீதியை உடையவராக கொண்டு சுவாம் பாதுகையே உன்னை விபர்த்தி தன் தரையிலே மிக்க மகிழ்ச்சியுடன் தரித்துக் கொள்கிறார். அங்கே அர்த்தம் ஹே பாதுகையே சிவபெருமான் உன்னை ஆசையோடு தலையிலே வைத்துக் கொள்கிறார். அவருடைய தலையிலே கங்கையும் இருக்கிறது. அது அந்த கங்கையிலே பிரம்மாவுடைய மண்டை ஓட்டினுடைய ஸ்பருசமும் சேர்ந்திருக்கு. அதனால அப்படி அசுத்தியான அந்த கங்கையினுடைய அந்த கெட்டதை அசுத்தியை போக்குறதுக்காக ஒன்ன தலையில வச்சுக்கிறாரோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா, ஒத்தனுக்கு ஒரு அசுத்தி நேர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அது பாகவதாளுடைய சம்பந்தத்தாலே தீரும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்தாக நாம் கொள்ள வேண்டும். இதுல இரண்டு மூன்று விதமான அர்த்தங்களை அது வேற வேற ஆச்சாரியால் சொல்றா. அதுல இப்போ சிவன் பெருமானுக்கு பாலேந்து விபூஷணன்னு ஒரு பேர் உண்டு. அதாவது பால இள இந்து சந்திரன் விபூஷணன் அதை தன் தலைக்கு ஆபரணமாக கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அவனுக்கு சிவபெருமானுக்கு பாலேந்து விபூஷணன்னு ஒரு பேர் உண்டு. இந்த மூன்றாம் திரையானது அது இளம் திரை, அது சிவனுடைய தலையை அலங்கரிக்கிறது. அப்போ இந்த திருவிக்கிரம எம்பெருமான் உலகங்களை அளக்கும் போது தன் இடது திருவடியை பிரம்மலோக பரியந்தம் வைத்து அளந்தான். அது அழையா விருந்தாளியாக திடீர்னு எம்பெருமானுடைய திருப்பாகம் அதுவும் இடது திருப்பாகம் சத்தியலோக பரியந்தம் வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாத அப்படியே வீட்டுக்கு போனான் ஒரு நிமிஷம் பிரம்மதேவன். அப்போ உடனே தெளிவா வந்த அவளுக்கு அக்யபாத்திய அசுமையங்கள் சமர்ப்பிச்சு அவளுடைய சிவா தீர்த்தத்தை கொள்வது என்பது வைஷ்ணவ மரபாகினாலே அதை செய்யணும்னு நினைச்சு தர்மதேவதைய கூட்டு தன்னுடைய கமண்டலத்திலே ஆவாகனம் பண்ணுகிறான். அதிலிருந்து எம்பெருமான் இடது திருவடியிலே அந்த நகத்து கட்டைவல் நகத்துக்கு கீழே இருக்கிற பகுதியில் அங்கதானே நாம வந்து சிவாதிக்கத்துக்கு தீர்த்தம் சேர்க்கிறோம், அந்த இடத்துல சேர்க்கிறோம். சேர்த்த உடனே அந்த எம்பெருமானுடைய இடது கட்டை விரல் நகத்துக்கு கீழேந்து அந்த கங்கையானது பெருகுகிறது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பரம பாவனமாக மிக உயர்ந்த வஸ்துன்னு நினைச்சு அதை தன் தலையிலே தாங்குகிறான் சிவன். இதைத்தான் ஆழ்வாரும் ஏண்டா தெய்வங்கள் எல்லாம் எதுவ சுத்தி முன்னோக்கி சாமியும் சொல்றவாளுக்கு ஒரு அத்தியற்புதமான பாசுரத்தை அந்த தேவ பிரயாகைன்னு சொல்றோமே அந்த கண்டம் என்னும் கடிநகர் அதுல இருக்கிற புருஷோத்த நண்பருமான மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார் சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையில் தங்கிய தங்கை. இப்போ இந்த கங்கைக்கு கங்கேன்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தோம்னா தாம் புவம் கதா இது கங்கா. தாம் என்றால் தேவலோகம். தேவலோகத்திலிருந்து புவம் இந்த பூமிக்கு கதா வந்தவாறே இதற்கு கங்கான்னு பேர். கங்கேன்னு ஏன் பேருன்னா தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தவாறே அதற்கு கங்கை என்று பெயர். இப்ப அப்படி தன்னுடைய தலையிலே அந்த கங்கையை ஏந்தி கொண்டிருக்கும் அந்த மூன்றாம் திரைச்சந்திரனையும் அதே தலையிலே ஏந்தி கொண்டிருக்கும் சிவபெருமான் வந்து எம்பெருமான நமஸ்காரம் பண்றான். அப்போ எம்பெருமான் திருவடிக்கின் கீழே இந்த பாதுகை இருக்கு. அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் அவன் சிவபெருமானுடைய சிரசிலே ஏற்படுறது. அப்படி ஏற்படுறதுனாலே கங்கைக்கு இந்த சிவனின் கபால சம்பந்தம் இருக்கே அது ஒரு பெரிய தோஷம்தானே. அந்த தோஷம் முற்றிலும் நீங்கி விடுகிறது. ஏன் நீங்கி விடுறதுன்னு சொன்னா கங்கை என்னமோ மிக புனிதமானதுதான். அது எம்பெருமானுடைய பாதத்திலிருந்து பிறந்தது. அதனாலே அது பவித்திரம்தான், அது தூய்மைதான். ஆனா இந்த பிரம்ம கபாலத்தினுடைய சம்பந்தம் அதற்கு ஏற்பட்டதனாலே அந்த புனிதத்தன்மை கெட்டுவிட்டது என்று நாம் நினைத்தாலும் கூட அந்த துஷ்சம்பந்தம் காரணமாக ஏற்பட்ட தோஷமானது இந்த பாதுகா சம்பந்தத்தினாலே அந்த சிவபெருமான் எம்பெருமான் திருவடிகளை சேவிக்கும் போது அந்த பாதுகள் தானே அவன் தலையில படுறது சிவபெருமானுடைய தலையில. அதனால அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் பிரம்ம கபாலத்தினாலே ஏற்பட்டதான துஷ்சம்பந்தத்தை அத்திருதிய போக்கிடுவது. அந்த பாபம் போறதுக்கு நம் பாதிகளுடைய மகிமை ஒரு மகத்தான காரணமாக இருந்து அந்த தோஷ நிவர்த்திக்கு அது மூலபூதமாக ஆகிறதுங்கிறத அத்தியற்புதமா இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் சொல்றார். அது மட்டுமில்ல, இதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தையும் சொல்றார். ஒரு பாகவதாருக்கு ஒரு தோஷம் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோ, அதை எது போக்கும்னா எந்த பாகவதனிடத்திலே அவன் அபச்சாரப்பட்டானோ அந்த பாகவதரையே போய் சேவிச்சு அபராத க்ஷமாபணம் பண்ணின்றாருடைய அந்த பாகவத அந்த பாகவதரிடத்திலே உண்டானதான அந்த அபச்சாரம் அந்த பாபம் ஒரு காலம் அவனை விட்டு நீங்காது. எவ்வளவுதான் எம்பெருமானிடத்திலே பிரபத்தி பண்ணின்றாலும் கூட அதை எம்பெருமானே நினைச்சாலும் நீக்கித்தர முடியாதான். ஏனென்றால் பகவத பிரச்சாரத்தை காட்டிலும் பாகவத பிரச்சாரம் அவ்வளவு கூடியது என்பது நம் சாஸ்திரங்களிலே பறக்க பேசப்பட்டது. இப்படி ஒருவனுக்கு பாகவத அபச்சாரம் ஏற்பட்டால் அதை போக்க எந்த பாகவதரிடத்திலே அவன் அபச்சாரப்பட்டானோ அந்த பாகவதால் தான் அதை போக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்றார். இதற்கு மேற்கோளாக அம்பரீஷ உபாக்கியானத்தை நாம் கொள்ளலாம். துர்வாசம்மி அந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணிக்கு வந்தபோது அவர் நேரம் கடத்தியதனாலே துவாதசி பாரண டைம் போயிடுறதேன்னு நினைச்ச இவன் தர்மசாஸ்திரங்களை கொண்டு அலசி ஆராய்ந்து தீர்த்த பாரணம் பண்றான். அதை தெரிஞ்சு கொண்ட துர்வாசருக்கு கோபம் வருது. அதித்தியா என்ன கூட்டுட்டு நீ பாரண பண்ணா இது ரொம்ப ஏற்புடையதல்ல அப்படின்னு அவனுக்கு சாபம் கொடுக்கிறேன் பாருங்க. அப்போ அந்த எம்பெருமானுடைய திருச்சக்கரத்தை அவன் பிரார்த்திக்க அந்த எம்பெருமானுடைய சுதர்சன சக்கரமானது இந்த குருவாசரத்தோட தீண்டு போறது. அவர் திருலோகமும் சுத்தி இருந்து பண்ண முடியல, திரும்பவும் வந்து இதற்கு என்ன பரிகாரம்னு பார்த்தா, எந்த அம்பரீஷ மகாராஜா ஆச்சாரப்பட்டாரோ அவனிடத்திலே வந்து விழுந்து அவனிடத்திலே ஒரு அபராத க்ஷமாபணத்தை பண்ண அந்த சக்கரம் துரத்துவது. அதனால பாகவதாளிடத்திலே நாம் ஒரு அபச்சாரத்தை பட்டால் அதை அந்த பாகவதால் தான் போக்க முடியுமே தவிர எம்பெருமானாலும் போக்க முடியாது என்பதை இந்த சூடா கபால விஷங்கதோஷம் என்றதான இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் பாதிமனுடைய மகிமையினாலே அந்த கங்கையானது சிவஸ்பரிசம் இருந்தாலும் அது புனிதமாக ஆகிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான வியாக்கியானத்தை அடியே தலைப்படுத்துகிறேன். கல்யாணமசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.